கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜய முதீரயேத் தத்வே நயச்சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷய நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 57. நிமி வம்ச சரித்திரம் என்பது இந்த பாகத்தின் பெயர். கடந்த பாகத்திலே சங்கேப ராமாயணத்தை அனுபவித்தோம். பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சக்கரவர்த்தி திருமகனுடைய அற்புத சரித்திரத்தை ரத்ன சுருக்கமாக தெரிவித்தார். சில வார்த்தைகளால முக்கியமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்டி உபயுக்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார் மைத்ரேயருக்கு. இதற்கு மேல இந்த சரித்திரத்தை கேட்டவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்றார். பெரியதொரு பலன் உண்டாம் ராமபிரானுடைய பூர்வஜர்களுடைய சரித்திரம் கேட்டதுக்கே. சூரிய வம்சத்து சரித்திரம் எதுவாக இருந்தாலும் அதை கேட்டால் அதனால நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏதேஷாம் சரிதம் ஸ்ருண்வன் சர்வ பாபைஹி பிரமுச்சதே பட்ய ஏஷாந்து சரிதம் யோவை ஸ்ரத்தா சமன்விதா சர்வான் காமான் அவாப்யேஹ ஹந்தே ஸ்வர்கே மஹியதே அப்படிங்கிறார். சரித்திரங்களை கேட்பவர்களுக்கு முதல்ல எல்லா பாபங்களும் ஒழியும், அதுக்கு மேல இந்த உலகத்துல எல்லா விருப்பங்களும் நிறைவேறுமாம், அது போராதுன்னு மேல ஸ்வர்கலோகம் மாதிரி மேல் லோகங்கள் கிட்டும் அப்படிங்கிறார். இந்த சரித்திரங்களை எல்லாம் கேட்டோமானால் எம்பெருமானிடத்தில் ஈடுபாடு வந்து உபாயத்திலே மூண்டு சர்வோச்சிதமான லோகமான மோட்ச சாம்ராஜ்யமும் கிட்டும் அப்படிங்கிற வரையில் இந்த பலனானது செல்லும். இப்படியாக சூரிய வம்சத்தின் வரலாறை சொல்லி முடித்தார். இதற்கு மேல இக்ஷ்வாகுவினுடைய இன்னொரு பிள்ளையை பத்தி சொல்ல தொடங்குகிறார் பராசர மகரிஷி. இவருக்கு நிமி அப்படின்னு பேர். இந்த நிமிங்கிறவர் ரொம்பவும் ஸ்ரத்தையாக அரசாண்டு வந்தார். அவருக்கு 1000 வருஷங்கள் செய்யக்கூடிய சத்திரம் அப்படிங்கிற யாகம் செய்யணுங்கிற ஆசை வந்துதான். அதற்காக அவருடைய குல புரோஹிதரான வசிஷ்டரை நோக்கி பிரார்த்தித்தார். வசிஷ்டருக்கு அப்போ வேற ஒரு வேலை இருந்துதான். ஏற்கனவே தேவேந்திரன் 500 வருஷத்துக்கு உரிய ஒரு யாகம் செய்வதற்காக வசிஷ்டரை ஏற்கனவே அழைப்பு கொடுத்து கூப்பிட்டிருந்தான். வசிஷ்டரும் ஒத்துண்டிருந்தார். அதனால இந்திரனுடைய யாகத்துக்கு நான் போயாகணும், உன்னுடைய யாகத்தை அதை முடித்துவிட்டு வந்து நடத்தி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுக்கு நிவி எந்த பதிலும் சொல்லல, வாயமூடி இருந்துட்டார். சரி, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம்னு நினைச்சிட்டு வசிஷ்டர் தேவலோகம் கிளம்பி போயிட்டார். நிமியும் அதே சமயத்துல, எந்த சமயத்துல இந்திரன் யாகம் பண்ணினாரோ அதே சமயத்துல நிமியும் யாகத்தை ஆரம்பிச்சுட்டார். இவருக்கு வசிஷ்டர் இல்ல புரோஹிதம் பண்ண, ஆனால் கௌதமர் முதலிய மத்த மகரிஷிகளை வச்சுட்டு இந்த யாகத்தை நடத்திடலாம் அப்படின்னு தீர்மானிச்சு அவர்களை எல்லாம் அழைச்சி இவரும் யாகம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி 500 வருஷங்கள் ஆச்சு. தேவேந்திரனுடைய யாகம் முடிஞ்சொடுத்து சரின்னு வசிஷ்டர் சொர்க்கத்திலிருந்து கடகடன்னு கிளம்பி வரார். இனி நிமிக்கு நாம் யாகம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்து பூலோகத்துக்கு வந்து பார்த்தா இங்க யாகம் நடந்துட்டு இருக்கு. அற்புதமா கௌதமர் முதலிய மகரிஷிகள் எல்லாரும் உட்காந்து இந்த யாகத்தை நடத்திட்டு இருக்கா. இத பார்த்ததும் வசிஷ்டருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா தேவேந்திரனுடைய யாகத்தை விட்டுட்டு இவனுடைய யாகத்துக்கு நான் வந்திருப்பேன். அது இல்லாமல் ஒண்ணுமே சொல்லாமல் மௌனமா இருந்துட்டு இந்த யாகத்தை தான் நடத்த போவதே எனக்கு தெரிவிக்காமல் யாகத்தை பண்றது சரியில்லை, நானோ குல புரோஹிதன், அப்படி இருக்கும் பொழுது என்னை அவமதித்ததாக இது ஆகும் அப்படின்னு நினைச்சுட்டு கோபம் கொண்டு நிமிய உடனே சபிச்சாராம் வசிஷ்டர். அப்போ நிமி சயனிச்சிட்டு இருந்தான், படுத்து தூங்கிட்டு இருந்தான். அந்த சமயத்திலேயே சாபம் கொடுத்து விட்டார், நீ விதேகனாக போவாய் அப்படிங்கிற சாபம். விதேகனாக போவதுன்னா தேகத்தை விட்டு விடுவது, தேகத்தை விட்டு ஆத்மா தனித்து நிற்கும் நிலை, அப்படியாக நீ ஆகி விடுவாய் அப்படின்னு இவர் சாபம் கொடுத்து முடிச்ச உடனே நிமி கண் விழிச்சு விட்டார். கண் விழிச்சவருக்கு கோபம் வந்து விடுச்சு. தூங்கின்று இருந்த எனக்கு ஒரு திருப்பி பேசறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்கல இந்த குலகுரு. என்கிட்ட கேட்டிருக்க வேண்டாமா, ஏண்டாப்பா இப்படி பண்ண அப்படின்னு அதட்டி மிரட்டி கேட்டிருக்கலாம், ஆனா கேட்டிருக்கணுமே. எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டாமா, என் திறப்பு நியாயத்தை சொல்ல. அப்படி செய்யாமல் நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சாபம் கொடுத்த இந்த குருவுக்கு நான் சாபம் இடுகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த அதே சாபம் இவருக்கும் வரும், இவரும் விதேகராக போவார் அப்படின்னு சொல்லிவிட்டான். இந்த ராஜாவும் தர்மிஷ்டன், அதனால அவன் சொன்ன சாபமும் பலித்தது, மகரிஷி வசிஷ்டர் சொன்ன சாபமும் பலித்தது. ரெண்டு பேரும் விதேகர்களாக ஆயிட்டார்களாம். இப்படி விதேகரா ஆயிட்டா அப்படின்ன உடனே பிராணன் போயிடுத்து ராஜா சரீரத்திலிருந்து. பார்த்தார்கள் அங்க இருக்கிற மத்த மகரிஷிகள் எல்லாரும், ராஜா உடல்லிருந்து உயிர் போயிடுத்துன்னா என்ன பண்றது, உடனே அந்த உடலை அப்படியே தகனம் எல்லாம் பண்ணிடக்கூடாது, இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவளுக்கு தோணித்து. ஏன்னா ரெண்டு விஷயம், ஒன்னு நாடு அராஜகமாயிடும், இன்னொன்று இந்த யாகம் பாதி நடந்துட்டு இருக்கு, அதை பூர்த்தி செஞ்சாகணும். அதனால என்ன பண்ணார்கள், இந்த ராஜாவினுடைய உடலை நல்ல கந்தபூர்ணமான தைலங்களுக்குள்ள முழுக்கி பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாளாம். வசிஷ்டருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவரும் விதேகராயிட்டார், ஆனால் அவரோ பெரிய மகரிஷி, அதனால உடனேயே இன்னொரு தேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டாராம் அவர். அந்த சமயத்துல இவர் எப்ப விதேகரானாரோ அந்த சமயத்துல மித்ரா வருணர்கள் அப்படிங்கிறவர்களுடைய வீரியமானது ஒரு பானைக்குள்ள இருந்துதான், ஊர்வசிய பார்த்து இவர்கள் விட்ட வீரியம், அந்த வீரியத்துக்குள்ள பூந்து வசிஷ்டர் இன்னொரு உடல் எடுத்துட்டு வெளியில வந்து விட்டார். உடனே இப்பேற்பட்ட நிலை இருந்துட்டு இருக்கு நாட்டுல. பாக்கி குருக்கள்லாம், பாக்கி ரித்திக்குக்கள்லாம் என்ன நினைச்சானா, இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுவோம், ராஜாவினுடைய உடல் இருக்கு, யாகத்தை அந்த யஜமானன் ராஜாவுக்காக நாம் பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி அதை பூர்த்தி செஞ்சு வைத்தார்கள். செஞ்ச உடனே கடைசியில தேவர்கள் எல்லாம் தங்களுடைய ஹவிச வாங்கிக்க வருவாளாம் யாகத்தினுடைய முடிவுல. அப்படி வந்த பொழுது இந்த யஜமானனுக்காக பிரார்த்தித்தார்கள் இந்த ரித்விக்குகள் எல்லோரும். யஜமானனுக்கு எப்படியாவது அனுகிரகம் செய்யணும், இவர் இப்படி விதேகரா அலைஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் சரி இவருக்கு திருப்பி ஒரு உடலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாளாம். அப்போ அந்த விதேகனான நிவி அந்த இடத்துல வந்து சேர்ந்தார். அவர் சொல்றார், இந்த சரீரத்துக்குள்ள பிராணன் இருந்தது முன்னாடி, அது வெளியேறும் பொழுது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால இப்ப திருப்பி நான் என்னுடைய உடலுக்குள்ள போனேனானா ஏதாவது ஒரு சமயத்துல அந்த தேகத்தை விட்டுதான் ஆகணும், அப்படி ஒரு சமயத்துல அந்த கஷ்டம் திருப்பி எனக்கு வரும், இந்த கஷ்டமே வேண்டாம், எனக்கு இந்த தேகமே வேண்டாம், ஆனால் எனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும், அந்த இருப்பிடம் எதுவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன் என்றால் லோகத்துல ஜனங்களுடைய கண்டுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்னாராம். சரி அப்படியே ஆகட்டும் விட்டார்கள் தேவர்கள். அந்த நிமிஷத்திலிருந்து எல்லா ஜீவராசிகளினுடைய கண்களிலேயும் இந்த நிமி அப்படிங்கிற அரசன் போய் உட்கார்ந்து விட்டார். அதனாலதான் நாம் எல்லாம் இப்படி கண்ணை இமைக்கிறோமா, கண்ணை மூடி மூடி திறக்கிறது அப்படிங்கறது அந்த நிமிஷத்திலே தான் உண்டாச்சாம். இந்த நிமிங்கிறவர் நம்ம கண்ணில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கண் இமைக்கும் பொழுதெல்லாம் இந்த நிமியினுடைய சரித்திரத்தை நம்ம அவசியம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கறது இந்த சரித்திரம்னு கேட்டா, ஒண்ணு எந்த காரியமா இருந்தாலும் ஆச்சாரியங்கிட்டக்க தெரிவிக்காமல் செய்யக்கூடாது, இன்னொன்று அவசரப்பட்டு யாராயிருந்தாலும் விசாரிக்காமல் ஒரு துச்செயலை செய்யக்கூடாது, சாபம் இடுவது திட்டுவது தண்டனை கொடுப்பது அந்த மாதிரி செயல்களை விசாரணை இல்லாமல் செய்யக்கூடாது. அது எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவசியம் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும், அவர் திறப்பு நியாயத்தை சொல்ல அப்படிங்கிறது இந்த சரித்திரம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப ஏற்பட்ட சரித்திரத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இப்படி நிமி அப்படிங்கிற அரசன் லோகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கு போய் சேர்ந்து விட்டார். ஆனால் அவருடைய ராஜ்யம் மட்டும் இப்ப அராஜகமாகவே இருக்கே, அவருக்கோ பிள்ளைகள் இல்லையாம் அந்த சமயத்துல. அதனால என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சு அங்க இருக்கிற மத்த மகரிஷிகள் எல்லாரும் இந்த நிமீனுடைய உடலை அரணியில வச்சு கடைஞ்சார்களாம். அப்படி கடைஞ்சி அதிலேந்து ஒரு புத்திரனை வெளியில் எடுத்தார்கள். இந்த புத்திரனுக்கு ஜனகன்னு பெயர் வச்சார்களாம். ஜனநாத் ஜனகா, பிறந்தவனுக்கு ஜனகன்னு பெயர். இவனுக்கு வைதேகன் அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாம். ஏன்னா விதேகனா நிவி இருந்த சமயத்துல அவருக்கு புத்திரனாக வந்ததனால இவருக்கு வைதேகன்னு ஒரு பெயர். கடைஞ்சி மந்தனம் பண்ணி வெளியில எடுத்ததுனால இவருக்கு மிதி அப்படின்னு பெயராம். மதனாத் மிதிஹி அப்படிங்கிறார், மிதி அப்படின்னு பெயர். இப்பேற்பட்ட இந்த ஜனகன் விதேக நாட்டை மிதிலையை ஆண்டு வந்தார். இந்த ஜனகன் யாருன்னு கேட்டா சீதையினுடைய பிதாவான ஜனகர் இல்லை இவர், இந்த ஜனகனுடைய சந்ததியில வந்தவர் சீதையினுடைய பிதாவான ஜனகன். இந்த ஜனகன் கிட்டேந்து கிளம்பின வம்சத்துல வந்தவர்கள் எல்லோருக்குமே ஜனகர்கள் அப்படிங்கிற பெயர் உண்டு. அதனால இந்த வம்சத்துல வந்த கீரத்வஜன் அப்படிங்கிற ஜனகனுக்கு சீதை பெண்ணாக தோன்றினார். இவர்கள் எல்லோரும் இந்த மிதிலா நகரத்தை நன்கு ஆண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. இப்படியாக இந்த நிமியின் வம்ச சரித்திரத்தை பார்த்தோம். இதற்கு மேல சந்திர வம்சத்தின் கதையை சொல்ல தொடங்க போகிறார் மகரிஷி. அதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.